என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு. யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்போதோ தந்த வல்லல் செரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உயர்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்ன முதற் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. பரதருடைய சரணாகதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரதாழ்வான் எம்பெருமான் ராமனிடத்திலே விண்ணப்பித்தான், இமாகா பிரகிருதயா சர்வா விதவா மாதரஸ்தயாக தொற்சகாதம் அனுப்பிராப்தாக பிரதாபம் கர்த்துமர்ஹசி. ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. அப்பா ராமா ஜனங்கள் அத்தனை பேர் வந்திருக்கா, பிரகிருதினா இந்த இடத்த ஜனங்கள்னு பண்ணணும், எல்லா ஜனங்களும் வந்திருக்கா, அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரை வந்திருக்கா. அது மாத்திரம் இல்ல, விதவையா இருக்கின்ற தாயார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். எனக்கு பெரிய சந்தேகம், இந்த வார்த்தையை குறிப்பிடுவானே, ஏன் எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. பெரியவன் வெளியூர்ல இருக்குது, தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய ஈமச்சடங்குகள்லாம் தம்பி பண்ணிட்டாலும் கூட தமையன் குழி தர்ப்பணம் பண்ணாதான் ஆசோச்சம் போகுமே தவிர அதுவரையில் ஆசோச்சம் போகாது. பரதாழ்வான் தசரதனுக்கு ஈமக்கிரியைகளை எல்லாம் பண்ணிவிட்டா வரலாம், ஆனா ராமன் திரதர்ப்பணம் பண்ணாதான் பிண்ட பிரதானம் பண்ணாதான் அந்த ஆசோச்சம் தீட்டு போகும், அதுவரையில் தீட்டு போகாது. தீட்டு போகாத நிலையில அவெல்லாம் வெளியில வரக்கூடாது. அந்த சட்டத்தையும் மீறி வந்திருக்கிறார்கள், வரக்கூடாது என்ற தர்மசாஸ்திரத்தையும் மீறி வந்திருக்கிறார்கள். காரணம், உன்னை நான் அகற்றிக் கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினேனே, அதை ஆமோதிப்பதற்காக சாஸ்திரத்தை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தத் சகாசம் அனுப்பிராப்தாக உன் அருகிலே வந்திருக்கிறார்கள். பிரசாதம் கற்றுமருகதி, என்னோடு அவர்களுக்கும் சேர்த்து நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று விண்ணப்பித்தான். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே சம்பிரதாயமா சொன்னான், அப்பா இப்ப முதல்ல நான் கேட்டது நீ தமையனார் நான் தம்பி அப்படிங்கிற முறையில கேட்டேன், இப்ப ஒரு பெரிய விஷயம் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ. ஏபிஷ்ட சசிவை சார்ந்தம் எல்லா மந்திரிகளும் வந்திருக்கா, வசிஷ்டர் அத்தனை பேர் வந்திருக்கா, இங்க அவ அத்தனை பேரையை வச்சுட்டு அவர்களை முன்னிட்டு சிரசா யாச்சித்தோம் மயா தலையை சேர்த்து வணங்கி உன்னை கேட்கிறேன், நீ என்ன எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? ராத்து முதல்ல உனக்கு நான் தம்பி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எனக்கு ஆச்சாரியன் நான் உனக்கு சிஷ்யன். ஒரே ஒரு நாள் பெரியவன் ராமன், ஒரு நாள் பெரியவனான அந்த தமையனை தமையன் நிலையிலிருந்து ஆச்சாரிய நிலைக்கு உயர்த்தி இருப்பவன் பரதன். நீ ஆச்சாரியன் நான் சிஷ்யன். அடுத்து ஒரு வார்த்தையை போடுறான், தாசஸ்ய, நான் சிஷ்யன் மட்டுமல்ல உனக்கு அடியவனும் கூட. அதாவது ஆச்சாரியனான நீ எனக்கு தெய்வம், ஆகையினாலே உனக்கு நான் அடிமை. இப்ப தமையனை ஆச்சாரியனாக்கி அதற்கு மேல் தெய்வ நிலைக்கு உயர்த்தி உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். பிரசாதம் கர்த்துமர்ஹசி, சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணியே தீரணும், மேற முடியாது. அரியவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியே தீரணும், மேற முடியாது. தம்பி கேட்டா தமையன் பண்ணாம இருந்தா அது தப்பு இல்லை, அது உத்தரவு, அது பாச பிணைப்பு. ஆனா சம்பிரதாயம் என்ன, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் கிட்ட எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும், அப்படின்னு பிரார்த்திச்சா கண்டிப்பா ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணியே தீரணும். அதே மாதிரி பகவான் கிட்ட போயிட்டு பிரார்த்திச்சா அவன் அனுகிரகம் பண்ணி ஆகணும். ஆனா பரதன் என்ன சொல்றான், எனக்கு பகவானே நீதான். இது வேத வாக்கியத்தை அப்படியே கொண்டு வரான், ஆச்சாரியவே போபவா. ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா எனக்கு அவன் தான் சர்வேஸ்வரன், வேற யாரும் இல்லை, அவன் தான் சர்வேஸ்வரன். தன்னினும் சிறு தம்பினால் கட்டொன்ன பண்ணே பெருமாயன், அந்த பாத்திரத்தை இருக்கும் பொழுது தேவு மற்றும் அறியேன், எனக்கு வேற தெய்வம் தெரியவே தெரியாது, என்னுடைய ஆச்சாரியன் தான் எனக்கு தெரியும். பரதாரவனுக்கு ஆச்சாரியன் யாரு, இப்போ ராமன். பரதாரவனுக்கு தெய்வம் யாரு, ராமன். என்ன அப்படின்னு சொல்ல தெரியுமா இது, எனவே ஆச்சாரியனாக இருந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், தெய்வமாக இருந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். ராமன் திகைக்கிறான், என்னடா இப்படி எல்லாம் வார்த்தையை போடுறானே, சரிப்பா என்ன பண்ணும் நினைக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் பரதாரவனை கேட்கிறான். ஒண்ணு இல்ல அப்பா, ஏதோ வரம் கொடுக்கறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டா அதனால இந்த உலகம் சிரமப்படுறது. அவர் வரம் கொடுத்ததுனால உன்னை பிரிஞ்சு இந்த உலகம் சிரமப்படுறது. அதையெல்லாம் மறந்துடும், எங்க அம்மா வரம் கேட்டது, அப்பா வரம் கொடுத்தது, அதையெல்லாம் மறந்துடும். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த துயரம் எல்லாம் தீர்வதற்கு நீ மீண்டும் அயோத்திக்கு எழுந்தருளி பட்டாபிஷேகம் கண்டருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சான். எம்பெருமான் பதில் சொல்றான், பரதா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா, நன்னா படிச்சவன் சொன்னான், நிறைய சத்த விஷயங்களை கேட்டவன் சொன்னான், நல்ல ஞானம் உள்ளவன் சொன்னான், உயர்ந்த குணம் உள்ளவன் சொன்னா, அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமாடா, பெரியவா இருக்காப்பாத, பெரியவா என்ன சொன்னாலோ அதை கேட்கறது தான், இப்ப பெரியவா சொன்னதை கேட்கறது தான் படிச்சதுக்கு அழகு, பெரியவா சொன்னதை கேட்கறது தான் ஞானம், பெரியவா சொன்னதை கேட்கறது தான் குணம், பெரியவா சொன்ன பிரகாரம் நடக்கிறது தான் காரியம். ஆகையினால பெரியவர்கள் உறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் படித்ததற்கு அழகு அப்படின்னு சொன்னான். அது மாத்திரம் இல்லடா, ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும், நீ புண்ணம்னா நரகாது யஸ்மாத்து பிதரம் பிராயத்தே சுத்தகா தஸ்மாத்து புத்திர இப்பி புரத்தகா பித்திரு யகா பாதி சர்வதா. புத்திரன் பேரு, அவனுக்கு ஏன் புத்திரன் பேர் தெரியுமா, புத் என்னும் நரகத்திலிருந்து காப்பனாரை காப்பாற்றியவன் எனவே புத்திரன் பேர். யாருக்கு புத்திர சந்தானம் இல்லையோ அவர்கள் புத் என்னும் சொல்லுகின்ற நரகத்தை அடைகிறார்கள். இவன் மகனாக பிறந்த உடனே அந்த நரகத்திலிருந்து இவர்களை காப்பாற்றுகிறான். அவை புண்ணாம் நரகாத்து, அந்த நரகத்திலிருந்து அப்பா அம்மாவை காப்பாத்தினவன் அவன் தான் புத்திரன். அப்ப காப்பாத்துற மாத்திரம் போறாதுடா, ஜீவதசை வரையில் தயாரா தரப்படாது என்ன சொல்றாரோ அதை எவன் கேட்கிறானோ அவன் தான் புத்திரன். ஒரு அருமையான தமிழ் பாடல், யார் யார தகப்பனாரா மதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சதக பாடல், தவமது செய்வே பெற்றெடுத்தவன் முதல் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதா, சார்ந்த சத்குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆள்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேலையிடனில் அஞ்சலின்றி உற்றபுயர் தீர்த்திடுவோன் ஒரு பிதா, கவலமிடு மனைவியை பெற்றிடுவோன் ஒரு பிதா, களி தவித்தவன் ஒரு பிதா, காசினியில் இவரே நித்தம் பிதா என்று உலம் கருதுவது நீதியாகும். மனித வாழ்க்கையை நெறியல் ஆகையதாலே தாயார் தகப்பனாரை கடைசி வரையில் காப்பாற்றுவது நமது கடமை. இந்த எண்ணம் திருவள்ளுவரை பாதிச்சிருக்கு. ரெண்டு குரல், அற்புதமான குரல். அநேக பேர் சரியா அர்த்தம் சொல்லல. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையற்று முந்தி இருப்ப செயல், அது ஒரு குரல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் குரல் எனும் சொல். நான் என்ன கேள்வி கேட்டேன், தந்தை என்று எழுதின திருவள்ளுவர் நன்றி என்று எழுதியிருக்கிறார், மகன் என்று எழுதி உதவி என்று எழுதியிருக்கிறார், ஏன் இப்படி எழுதியிருக்கிறார்? இது நம்முடைய கேள்வி. தமிழ் புலவர்கள் எல்லாம் தந்தை நேர் நேர், நன்றி நேர் நேர், இலக்கண தேவைன்னு சொன்னான். நான் சொன்னேன் அதை வேண்டான். இந்த நன்றிக்கும் உதவிக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எதிர்பார்க்காமலேயே ஒருவர் நமக்கு ஒரு உபகாரம் செய்தால் அவருக்கு நாம் திருப்பி காட்டுவது நன்றி. அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. நன்றி என்பது கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். உதவி அப்படிங்கிறது இல்லையா, ஹெல்ப், யூ மே நாட், நீ பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை. அப்போ தகப்பனா நன்றிய கடமைப்பட்டவர்னா பையன் ஏதோ உதவி பண்ணிருக்கான்னு தெரியுது இல்லையா, என்ன உதவி பண்ணிருக்கான்? அவன் பிறந்த உடனேயே புத்தென்னும் நரகம் இல்லை என்று தந்தையை காப்பாற்றி இருக்கிறான். எனவே தந்தை நன்றி செய்ய கடமைப்பட்டவன். தகப்பனார் செய்கிறத வச்சுட்டு நன்னா படிச்சு பையன் முன்னுக்கு வந்தானா, அது உதவி. அந்த உதவி உதவியாவே நின்றுடும். என்ன சொல்லுவா, பையன் யாரு பையன் தெரியல, நல்லா தபம் பண்ணிருக்கா, அதுதான் இந்த பையன் இவ்வளவு புத்திசாலியா இருக்கா அப்படின்னு உலகம் சொல்லும். அவனாலே புண்ணாம் நகா நரகாத்து, புத்துன்னு நரகத்தேன்னு காப்பாத்துதான் மாத்திரம் போறாதுடா. அவ ஜீவகாலம் இருக்கிற வரையில் அவளுடைய வார்த்தையை காப்பாற்றணும். அதனால அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்தி ஆகணும், அதுதான் தர்மம். அதனாலப்பா பரதா நான் சொல்றேன் கேளு, அயோத்தியாம் கச்ச பரதா, அயோத்திக்கு போ, பிரகிருதாம் பிரகிருதை அனுரஞ்சயா, இங்கேருந்து போயிட்டு ஜனங்களை எல்லாம் நன்னா காப்பாற்று. சத்ருக்கு ந சகிதாவே வா, சத்ருக்களோட கூட அவன் துணையோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. மந்திரிகள் ஆசிரியம் இருக்கும் சொன்னியோ, அந்த மகான் எல்லாம் வச்சுட்டு நீ அயோத்திக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. இப்படி அழுத்தி சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமாடாப்பா, சத்தியம் ஏக்கம் ஈஸ்வரோ லோகே, உலகத்துல தெய்வம் என்ன தெரியுமோ இல்லையோ, சத்தியத்தை காப்பாற்றணும். அது மாத்திரம் இல்ல, சத்தியே பத்மபதி திஷ்டிதா, சத்தியத்துல தான் லக்ஷ்மியினுடைய நாயகனாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபதியார் நாராயணன் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சத்தியமூலானி சர்வாணி, உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் தான் நடக்கின்றன. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், இயற்கை, இவற்றின் இயக்கங்கள் ஏதோ ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுதான் நடக்கின்றன. ஆகவே சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும், தகப்பனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். எனவே சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் 14 ஆண்டுகள் காட்டிலே இருக்க வேண்டும். எனவே நீ நாட்டிலே சென்று அரசாள வேண்டும் என்று எம்பெருமான் ராமன் சொன்னான். பக்கத்தில் ஜாபாலின்னு ஒருத்தர், நல்ல படித்தவர், பெரிய வித்வான், சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர், எல்லாரும் ஜாபாலிகள நாத்திகர்னு சொல்லுவான், கிடையவே கிடையாது, தி மோஸ்ட் இன்டலெக்சுவல் கேரக்டர். அவன் எப்பவுமே அதிகமா படிச்சவன் இருக்கானே, அவன் சாமர்த்தியமா பேசுவான், அவன் பேசுற மாதிரி மீற முடியாது. ஜாபாலி கேக்குறான், அப்பாவாவது அம்மாவாவது ஆத்மாவுடைய பூர்வ ஜென்மத்துல இந்த பிறவியில சரீரம் இருந்து வந்திருக்குது ஒரு ஜீவன். இது ஒரு தனி ஜீவன், அது ஒரு தனி ஜீவன், இது ஒரு தனி ஜீவன். அப்பா தனி ஜீவன், அம்மா தனி ஜீவன், பிள்ளை தனி ஜீவன். இந்த ஜீவாத்மா தனியா தான் வரான், இந்த ஜீவாத்மா தனியா தான் போறான். வரத்தையே ஏதாவது வாழ்க்கணும் வரானா? கிடையாது. இந்த அம்மா அப்பா சகோதரன் இதெல்லாம் இடையில வந்த பந்தங்கள் இல்லையா? ஆகவே ஜீவாத்மாவுக்கு இவைகள் எல்லாம் துணை அல்ல. இதுக்காக போய் அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், தமையன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிய பிரகிருதியினுடைய சுபாவம் பிறப்பு இறப்பு, பூர்வ ஜன்மத்தினுடைய கர்ம இந்த பிறப்பு. யாரு இவர் தான் எனக்கு தகப்பனாவா இருக்கிறோம்னு நினைச்சு பிறக்கிறதுல ராமா தவிர, இவன் தான் எனக்கு மகனா வரணும்னு எந்த அப்பாவும் கேட்கறது இல்ல. ஆகையினாலே இதுக்கு போய் வீர பந்தம் பாஷம் வச்சுட்டு என்னத்துக்கடாப்பா சமப்படுற அப்படின்னு நான் ஜாபாரி. கஹா கத்திய புருஷா, ஆத்மாவுக்கு யார் பந்து? பெரிய விஷயம் இல்ல. ஆவது பெரிய விஷயத்த வேற வகையில கேட்கிறான். ஆத்மாவுக்கு யார் பந்து? தசரதனுக்குள்ள இருந்த ஆத்மாவுக்கும் ராமனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா பந்து. ஆத்மாவுக்கு ஆத்மா பந்து கிடையாது, ஆத்மாவுக்கு ஆத்மா பகையும் கிடையாது. ஆகையினாலே யார் யாருக்கு பந்து? அது மாத்திரம் இல்ல, யாருக்கு யாரு என்ன சொந்தம் இருக்கு? இவன் தனியா தானே வரா? சேகோ ஜாயதே ஜந்து, உலகத்தில ஒரு ஜீவன் தனியா தான் வரான். நான் வரதே ஏதாவது ஆசைன்னு வரானா? சரி, நீ அது போறானே, ஏதாவது ஆசை போறானோ? அதுவும் கிடையாது, தனியா போறான், தனியா போறான். ஆகையதால அப்பாவாவது அம்மாவாவது அப்பா வார்த்தையை கேட்கறதாவது அம்மா வார்த்தையை கேட்கறதா பைத்தியக்காரதான்டா ஜாபாலி ராமன் கிட்ட. அதனால தஸ்மாவே மாதா பித்தையை சேர்த்து அம்மா அப்பான்னு சொல்றதெல்லாம் நாம கற்பனை பண்ணிட்டு தானே தவிர, அதெல்லாம் ஒரு மயக்கம் தானே தவிர உண்மையிலேயே இல்லைன்னா. இது பெரிய அர்த்தம் இருக்க. உண்மையே ஜீவாத்மாவுக்கு மாதா பிதா யுவத்தையாக எல்லாம் பகவான் தான். இந்த நடைமுறை இருக்கிற அம்மா அப்பா வாழா இருக்கல, இதெல்லாம் வந்து போறது ஆத்ம ஜீவங்கள். அவன் பெரிய விஷயத்தை சொல்றான், அது வேற மாதிரியா சொல்றான். தஸ்மாத்து உண்மத்தையேவ, ஏதோ ஒரு மயக்கம். அதனால பஞ்சேயா கஷ்டி கஷ்டி, யாருக்கு யார்? எந்த ஜீவனுக்கு எந்த ஜீவன்? ஆகையினால அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், அப்பா சொன்னா கேட்கணும், அம்மா சொன்னா கேட்கணும், அப்பாவுக்கு சாதம் பண்ணணும், அம்மாவுக்கு சாதம் பண்ண, இதெல்லாம் பைத்தியக்காரத்தை ஒண்ணாவா வியாபாரி. நீ சாதம் பண்றிய இங்க பித்துகளுக்கு வரிக்கு பண்ணியானா? அதே பித்ருலோகத்த போய் சேரதுங்கிறது ஒரு கிராமத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க. அந்த கிராமத்துக்கு ஒருத்தன் வரான், அவன் ஒன்னாத்த தங்கறான், அவனுக்கு நீ சாதம் போடுற. அன்னைக்கு ஒரு நாள் ஒன்னாத்த தங்கியிருக்கான், மத்த நாள் ஒன்னாத்த விட்டு கிளம்பிடுறான், வேறொரு ஊருக்கு போறான். அங்க அந்த ஊருக்கு போற விற்பாடு அவனை நினைச்சுண்டு நீங்க சாதம் பண்ணி வேற ஒரு மனுஷனுக்கு அந்த சாதம் போட்டியான்னா அந்த மனுஷன் வேற ரொம்பமா என்ன என்ன பைத்திகாசனமா இருக்கு? எதிர்லோகத்துக்கு அப்பா போயிருக்காருனா இங்க ஒரு சுவாமியை கூப்பிட்டு பிராமணத்தை வச்சு அந்த சுவாமி சந்தோஷம் சொன்னா அப்பா சந்தோஷப்படுறான்னு சொல்றியே. இங்க நாம கொடுக்கற அந்த அண்ணன் இருக்க அது புத்திலோகத்துக்கு போறதுன்னு சொன்னா இந்து ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் போறானே அவனுக்கே புளியோரை கட்டி கொடுக்குற வேண்டியது இல்லையே. நீ அவன் அண்ணன் போன பிற்பாடு இந்த சுவாமிக்கு புளி ஓர பிடிக்கும் அப்படின்னு ஆத்திலேயே பண்ணினா அவரு போய் சேர்ந்துருவா? ஆகையினாலே இவைகள் எல்லாம் பைத்தியக்கார தரங்கள். ஹூ ஆர் தி வெரி ஃபர்ஸ்ட் மேன் ஹூ அப்போஸ் தி ரிச்சுவல்ஸ். ரொம்ப நல்லா படிச்சவன், இந்த ரிச்சுவல்ஸ் முதல் முதல்ல மருத்துவன் அவன் தான். ஆகையினால நான் சொல்றேன் கேரு, அப்பா வார்த்தை கேட்கணும், அம்மா வார்த்தை கேட்கணும், அதெல்லாம் வேண்டாம். தாயா தாசனா வந்து சாதம் பண்ண வேண்டாம், சாதம் பண்ணா போய் சேர்றதா அப்படின்னு கேள்வி கேட்டான். மகான்களா வியாக்கியானம் பண்ணான், சாப்தம் தான் எது கிடையாதுங்க, சாப்தம் தான். அதுவே தப்பு. சுவாப்தம்னு சொன்னா ஸ்ரத்தையோடு பண்ணுவது. இந்த சரீரத்தோடு நாம் இங்கே நடமாடுவதற்கு காரணமானவர்கள் நமது தாய் தந்தையர்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டவர்கள். ஆகையினாலே அவர்கள் இந்த மண்ணுலோகத்தை விட்டு கிளம்பிட அந்த நாளிலே நாம் சுவாப்தம் பண்ண வேண்டும். சுவாப்தம் எப்படி பண்ணணும் கேட்டா, சட்டப்பிரகாரம் பண்ணோம்னா ஒத்தகம் பண்ண முடியாது. சுவாப்தம் பண்ணா ஆறு பிராண தயார் வைக்கணுமா, சப்தம் சொல்றது பண்ண முடியுமா? விஸ்வே தேவா சுவாகதம்னு கூப்பிடுறா இல்லையா, விஸ்வே தேவர்கள் ரெண்டு பேர், அப்புறம் பித்ரு பிதாமக பிரபிதா மகானம் இத மாசம் சொல்லணும் இல்லையா, அவ மூணு பேர், ரெண்டு மூணு அஞ்சு, விஷ்ணு ஒருத்தர், ஆறு பேர். கிரமமா சாப்பிடம் பண்ணணும்னு சொன்னா ஆறு பேரை வச்சு பண்ணணும். இப்படி நான் எழுதின ஒரு கட்டுரையே சுவாமி சுவாதமே பட வேண்டாம் விட்டுருந்தா இருக்கேன், காலம் போற போக்கில ஆறு பேரை வச்சு தர்சனம் கொடுத்து முடியவே காரியமா. நாம என்ன பண்றோம், விஸ்வே தேவருக்காக ஒரு இறைய போட்டுறோம், பித்திரு பித்தாமல் பைத்தாமல் ஒரு சுவாமி உகார வச்சிடறோம். சரி இப்படி பண்றோமே, இது அவருக்கு போய் சேர்றதா நடத்திக்கிறது கேட்கிறோம் இல்லையா. சாதத்துக்கு மூணு அவசியம், குதப காலம்னு ஒரு காலம், குதபகாலம் சொன்னா மத்தியானம் 12 மணிக்கு மேல 1.5 மணிக்குள்ள இருக்கிற காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு குதபகாலம்னு பேரு. குதபகாலம் தான் சாதம் பண்ணணும், அதுக்கு முன்ன பண்ணக்கூடாது. அதுதான் பண்ணும், அது வேற பண்ணாம இருக்கிறத விட ஏதோ அவசரம் அது பண்ணிட்டு போறானே அப்படின்னு ஒத்துக்க வேண்டிய தவிர, சாஸ்திர பிரகாரம் குதபகாலத்தை தான் பண்ணணும். சரி, வசுக்கள் ருத்ராக்கள் ஆதித்யாக்கள்னு மூணு பேர், அவெல்லாம் அவளோட நித்தியகர்மாத ஸ்தானங்கள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆபீஸுக்கு வர்றதுக்கு 12 ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ் 10 மணிக்கு திறக்கிறான்னு சொன்னா நான் ஆதித்துக்கு போனோம் 8 மணிக்கே மணியாரத்தில் பண்ணோம்னா முடிஞ்ச காரியமா, 10 மணிக்கு தான் நம்ம போய் ஆகணும், நான் 8 மணிக்கே வந்துடுறேன் அப்படின்னா நடக்கிற காரியமா. அது மாதிரி குதமாக காலமும் வரணும், அந்த சமயத்துல வசுக்கள் ருத்ராக்கள் ஆதித்யாக்கள் ஆபீஸுக்கு வரார், அப்பா பேரை சொல்றோம், இந்த கோத்திரத்திலே பிறந்த இந்த சர்மாவானவன் வசுரூபத்திலே எங்க இருந்தாலும் நான் கொடுக்கின்ற இவைகள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக இருக்க வேண்டும். இதுதான் மந்திரம். வசுக்கள்ல தகப்பனாரெல்லாம் வசுக்கள்ல இருப்பான், பிதாமகன்னா ருத்ரால இருப்பான், பிரவிதாபகன்னா ஆதித்யால இருப்பான். இவ மூணு பேர், மூணு செக்ஷன் இருக்கு. தகப்பனால நினைச்சு கொடுத்தா இந்த செக்ஷன் போவோம். மணியாளர்கள் இங்கிருந்து காந்தியோட இருக்கிறவனே டெல்லிக்கு மணியாளர் அனுப்பிச்சான்னா நான் எந்த ரூபா நோட்டு இங்க கொடுக்கறனோ அந்த ரூபா நோட்டு அங்க போறது கிடையாது. இங்க நான் சரியான முகவர் இருந்து அந்த முகவரி சரியா இருந்து இதை அனுப்பினா அங்க என்ன பண்றான், அந்த முகவரியை வச்சுட்டு அவனுக்கு சேட வேண்டியது அவன் கொடுக்கறான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஹவிஸ் கொடுக்கறோமே, ஹவ்யம் கவ்யம்னு ரெண்டு உண்டு. இந்த அக்னியில சாதம் வந்து ஆகுதி பண்றோம் இல்லையா, அதுக்கு கவ்யம்னு பேர். நெய்யில பண்றோம் இல்லையா, அதுக்கு ஹவ்யம்னு பேர். முதல்ல நெய்யில வந்து பண்றோம், அப்புறம் ஹவ்யம். இந்த ஹவ்யம் கவ்யம்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் மலையாளர் இங்கே போற மாதிரி அங்கே போறதால என்ன பண்ணா, யாரு இது பாரத்வாஜ கோத்திரத்துல சேஷாதி தீட்சன் ஒரு சுவாமி, அவர் எங்க எந்த உருவத்துல இருக்கா அப்படின்னு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றான். ரொம்ப பிராக்டிக்கலா பெரிய மாதிரிலாம் சிந்தனை பண்ணி எழுதிருக்காருல, அது யாரும் சரியா எழுதுற ரெண்டு ஆர்டிகல் எழுதுற சுவாமி பத்தி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். இது வரையில் யாரும் பண்ணாத காரியம் இல்ல இல்ல, நாம எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றது என்ன நியாயம் அப்படின்ட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அது ஒண்ணு இருக்கு இல்லையா. அதுக்காக அட்லீஸ்ட் லெட் அஸ் நோ என்ன இருக்கு, ஏன் தெளிவா வச்சா காலங்காலமா பண்ணிட்டு இருக்கமே ஏன் தெளிவா வச்சான்னு நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆகையினால சுவாசம் அவசியம் பண்ணியே தீரணும். அப்படி பண்ணச்சு எள்ளு அரிசி இவைகளை நாம் கீழே இறைப்பதனாலே தண்டிலம்னா மண்ணின் அர்த்தம் தரையில எறும்பு போன்ற ஜீவராசிகள் சந்தோஷப்படுகின்றன. வாயசம் என்று ஒன்று வைக்கிறோம் அல்லவா, காகம் போன்றவைகளாக இருந்தால் சந்தோஷப்படுகின்றன. ஆறு பிண்டங்கள் இருக்கு இல்லையா, அது பசுமாட்டுக்கு கொடுக்கிற வழக்கம் உண்டு, அது பசுமாடா இருந்தா சந்தோஷப்படுறது. ஆனா சுவாசத்துக்கு பண்ணத நாய் தொடக்கூடாது, ஏன் தெரியுமா, மறந்தும் கூட நம்ம பெற்றோர்கள் நாயா அல்லாட வேண்டாம், அதனால நாய் தொடக்கூடாது. சுவாசத்தை பத்தி விஷ்ணு ஸ்மிருதியில 16 பக்கம் எழுதியிருக்கான். அந்த 16 பக்கத்தை சுருக்கி 4 பக்கத்துல எழுதி ராசி அனுப்பிச்சிருக்கேன். அதனால பெரியவாளுக்கு இங்க நம்ம அன்னம் கொடுத்தோம்னா போய் சேர்றது. ஆகினால பெரியவா என்ன சொல்லிருக்காளோ அத நம்ம கேள்வி கேட்காம பண்ணணும். ராமன் சொன்னான், நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு, வாட் ட்ரிவிலேஜ் கொஸ்டன். பெரியவர்லாம் ஏதோ ஒரு அனுஷ்டானத்தை வச்சிருக்கான்னா அவ அனுபவிச்சுதானே வச்சிருப்பா. உன்னுடைய பிரகிருதி ஞானத்தை வச்சுட்டு நீ இருக்கிற அட்மாஸ்பியரை வச்சுட்டு அவளை ஜட்ஜ் பண்றதுக்கு வாட் ட்ரிவிலேஜ் ஆன்சஸ்டர்ஸ், உனக்கு என்ன உரிமை இருக்கு. அவ பெரியவா பண்ணான்னா யோஜனை மட்டும்தான் பண்ணிருப்பான். சிங்கள ஜாபாலே அப்பா அம்மா அவ வார்த்தையை கேட்கறது அவளை சுவாதம் பண்றது இதெல்லாம் பெரியவா வகுத்து கொடுத்தது. அத மீற சக்தி ஒத்தனுக்கு கிடையாது. நீ ரொம்ப சயின்டிபிக்கா ஆர்கியூ பண்ற நினைச்சுட்டு ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்றேன்னு ஒரு ரேஷனல் திங்கிங் வச்சுட்டு பண்ண. ஏன்னா அதர்மம் தர்மதேசேன, தர்மம்ன்ற பேர்ல அதர்மத்தை பிரச்சாரம் பண்ற. என்ன தெரிஞ்சவன்னு வச்சுட்டு உன்னுடைய வாக்கு வன்மையினால பெரியவா எதை தர்மம்னு சொன்னாலோ அத அதர்மம்னு நீ சொல்லிட்டு இருக்க. நீ தர்மம் வேஷம் போட்டு எதீமம் லோகசங்கம், இந்த உலகம் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு அடிப்படையிலே ஓடி கொண்டு இருக்கிறது. ஆகையினால அதைவெல்லாம் தப்புன்னு சொல்ற அதிகாரம் ஜாபாலி நமக்கு கிடையவே கிடையாது. மனுஷன் காகே நகுருதே பாபம், சரீரத்தினால பாபம் பண்றான், செயல்களினால பாபம் பண்றான். செயல் பண்றதுக்கு என்ன காரணம், மனசா சம்பிரதார என்ன, மனசு அளவு நினைக்கிறான். மனசு ரெண்டு மனசுன்னு பெரியவா எழுதுகிறான். இந்த மனசு இருக்க விரிதம் மொத்தம் ரெண்டு மனசு இருக்கு. ஒன்னு சுத்தமான மனசு, மற்றொன்று அசுத்தமான மனசு. எது சுத்தமான மனசு எது அசுத்தமான மனசு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஆசை வயப்படாத மனம் இருக்கிறதே அது தூய்மையான மனம், ஆசை வயப்பட்ட மனம் இருக்கிறது அது தூய்மையற்ற மனம். நம்ம எல்லாம் ஒரு ஆங்ஸைட்டி வச்சுட்டு இருக்க முடியா, அதனாலதான் இதெல்லாம் ஏற்படுறது. அதனால அப்பா நான் சொல்றேன் கேளு, மனசினால நல்லத நினைச்சு, வாயினால நல்லத சொல்லி, சரீரனால நல்லத பண்றது. ஆகையால இது மூணு பண்ணணும். சரியா பண்ணலைன்னா கர்மாவுக்கு தொல்லை வரும். இந்த பூமி இருக்க கர்ம பூமி, இந்த பாரத நாடு இருக்க இது கர்ம பூமி அப்படின்னு எல்லாரும் எழுதினா. நான் சொன்னேன் பூமி அப்படின்னாக்கா எத்துன்னு அர்த்தம். நீங்க எங்க வேணா வாழலாம், எங்க இருந்தாலும் நீங்க செயல் செய்தாதான் வாழ முடியுமே தவிர செயல் இல்லைன்னா வாழ முடியாது. கர்மன்னா யூ ஆட் டு டூ, உனக்கென்று விதிக்கப்பட்ட செயலை நீ செய்தே தீரணும். அஸ் எ டாக்டர், அஸ் எ லாயர், அஸ் எ டீச்சர், அஸ் எ ஆபீசர், அஸ் எ எக்ஸிகியூட்டிவ், இஸ் தி ஃபர்மோஸ்ட் டியூட்டி யூ ஹேவ் டு டிஸ்சார்ஜ். யூ குட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் தட். கர்ம பூமினா அதான் அர்த்தம். அப்பதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இருக்கும், என்டையர் திங் வித் யூ கொலாப்ஸ். ஞாபகம் வச்சுக்கடா, இந்த மண் இருக்க கர்ம பூமி, அவன் நான் வேலையை அவன் ஒழுங்கா செய்யணும். அது மாத்திரம் இந்த கர்ம பூமி வந்தோட கர்த்தவியம் கண்டிப்பா பண்ணியாகணும். பெரியவா எதை பண்ணணும்னு சொன்னாலும் அத கேள்வி கேட்காம இந்த கர்மாவை நம்ம பண்ணிதான் தீரணும். நம்ம பண்ற கர்மாவுக்கு சாட்சிகள் உண்டு. நீ நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் அக்னி பிரதிஷ்டாபியா அக்னி வைக்கிறோம். துணைவ பிரத்யக்ஷம் பிரம்மாசின்னு வாயுவை சொல்றோம். சந்திரன் சூரியன் இவெல்லாம் சாட்சி இருக்கா. ஆகினால மனுஷனா பிறந்த நீ பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணியே தீரணும். யூ குட் நாட் எஸ்கேப். கெட்டதெல்லாம் பேசிக்கிட்டு தப்பிச்சுக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். ஆகினாலே இது கர்ம பூமி, செயல்பாடு முக்கியம். மனசால நல்லதை நினைச்சு, வாயால நல்லதை சொல்லி, செயல நல்லதை செய்து பூர்வர்கள் முன்னவர்கள் எதைய வகுத்து கொடுத்தார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அவை தவறு என்று சொல்லி இந்த அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆகையினாலே ஜபாதி தாயார் தகப்பனார் வார்த்தையை கேட்டல், சத்தியத்தை காப்பாற்றுதல், தாயார் தகப்பனாருக்கு சாந்தம் பண்ணுதல், இவையெல்லாம் முன்னோர் வகுத்த வழி. முன்னோர் வகுத்த வழியை செப்பனிடலாமே தவிர வழியே தப்பு என்று சொல்லு என்ற அதிகாரம் நமக்கு இல்லை. ஜாபாடி ஏன் கேட்டா தெரியுமா? எப்படியாவது ராமனை சம்மதிக்க வைத்து அறதாவதற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே எழுப்பப்பட்ட கேள்விகள். அவன் நாத்திகவாதம் பண்ணல. இப்படி ஏதாவது சொன்னா ராமன் ஒரு காலத்தை தலையாட்டிட்டா அயோத்திக்கு போயிட மாட்டானா, பட்டாபுரம் நடக்காதா, அந்த ஆங்ஸைட்டியில இப்படிதான் கேட்டா தவிர சில சமயம் நம்ம கேள்வி கேட்கறது எதுக்குன்னு கேட்டா தெளிவு பெறுவதற்காக கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கறது ரெண்டு விதம் உண்டு. நாம் தெளிவு பெற வேண்டும், அதுக்காக கேள்வி கேட்கலாம். சில பேர் இருக்கா கேள்வி கேட்டு வைப்பமே அப்படின்ட்டு, அது மாதிரி இல்ல. ஜாபாலினுடைய பேச்சு நாத்திக பேச்சு அல்ல, ஆத்திக பேச்சு, ஆனால் தத்துவமான பேச்சு. தத்துவங்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், அதை நடைமுறைப்படுத்துவது கடினம். ஆகையினாலே ராமா இத்தனை பேர் சந்தோஷப்படணும், ஆகையினாலே நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் என்று வற்புறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வியாபாரி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான். அவனுக்கு பதில் சொல்லும் நிலையில் ராமன் மனிதனாய் பிறந்தவன் செய்ய வேண்டிய கர்மாக்களை எந்த கேள்வியும் கேட்காமல் கர்மா செய்வது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நியத்தம் கர்ம குரு என்ற கீதையிலே கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி நமக்கென்று விதிக்கப்பட்ட செயலை நாம் செய்தே தீர வேண்டும் என்று பின்னாலே கீதையிலே என்ன சொல்ல போகிறானோ அதை நடைமுறையிலேயே வாழ்ந்து காட்டியவன் ராமன். எனவே ராமாயணம் தர்மத்தினுடைய முழுமையான வரலாறு. சத்தியம் தர்மம் இவைகளெல்லாம் நிறைந்திருக்கும் மிகப்பெரிய காவியம். எனவேதான் இது ஆதி காவியம். ராமன் சத்தியத்தின் வடிவம், ராமன் தர்மத்தின் வடிவம், ராமன் செயல்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டவை. இந்த அடிப்படையில்தான் ராமாயணத்தை அணுக வேண்டும். தொடரும்.